வணக்கம் சார். நான் வந்து குஞ்சுகள் வந்து எங்கள் ஏரியாவிலே காட்டுமன்னார் கோயில்லையே ஆக்சுவலாக எல்லா குஞ்சுகளும் கிடைக்கிது. அதை இம்போர்ட் பண்ணியும் விற்கிறாங்க. கல்கட்டாவிலேருந்து கூட குஞ்சுகள் வருது. நம்ம சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கிடைச்சிடும். அவங்க கொண்டு வந்து ஒரு குளங்களில் வச்சுக்கிறாங்க, நாம் வந்து வாங்கிட்டு வந்து நம்ம விட்டுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப பொடி குஞ்சுகளை விடுறதே இல்லை. எப்படி நாங்கள் எப்படின்னா எடை போட்டு வாங்கிறது, அதாவது வந்து 100 கிராம் ஆகுது, 100 கிராம், 150 கிராம், இன்னும் கொஞ்சம் கால் கிலோ இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னாலும் வாங்குவோம் நாங்கள். வாங்கி எடையாக போட்டு அந்த கிலோ கணக்குக்கு வில எடை பேசி கொண்டு வந்து நாங்கள் விட்டுருவோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் நாம் வந்து மீன் வந்து இறப்பு விகிதம் கம்மியாக இருக்கும். இறப்பு விகிதமே இருக்குது. அதாவது 1000 குஞ்சு விட்றோம் அப்படின்னா கரெக்டாக இத்தனை மாதத்தில் ஒரு டன் எடுக்கணும். அதாவது ஒரு 1000 குஞ்சு விடுறோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு 6 மாதத்தில் ஒரு 1.5 டன்னு, 1.25 டன் வரைக்கும் எடுத்துருவோம் சார். ஆக்சுவலாக 1.5 கிலோலேருந்து 1.25, 2, 2.5 வரைக்கும் கிடைக்கும், மீன் கிடைக்கும். ஆவரேஜ் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டன் வரைக்கும் எடுத்துட முடியும் மீனில். எல்லாத்த விட கட்டில் நல்லா வேகமாக வளரும் எங்கள் குளத்தை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா அந்த தீனி அதுங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சிருது, மேலே இருந்து பண்ணுற தீனி. அதனால் பெட்டர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ந்த, அதாவது செலவு ஆரம்பத்தில் குறை கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்து சின்ன குஞ்சுகளை வாங்கிட்டு வந்து விட்டு அதுங்க இடப்பாகி நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்காமல் போகிறத விட இன்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் கூட போனால் கூட பரவாயில்லனு. வளர்ந்த மீன்கள் 100 கிராம்லேருந்து 200, 250 கிராம் வரைக்கும் உள்ள மீன் குஞ்சுகளை கொண்டு வந்து விட்டிங்க அப்படின்னா சொன்ன மீன் கிடைக்கும் உங்களுக்கு.